मेरा लूट लिया, जिस दिन से प्यार किया दिल मेरा लूट लिया, जिस दिन से प्यार किया सपनों को जगा दिया, धीरे धीरे से धीरे धीरे से धीरे धीरे से காமத்து பாலினமே காதல் வந்தல்லு, யாரும் சொல்லாமல் காதல் வந்தல்லு. முஞ்சாம வேளையிலே நெஞ்சோடு பேசையிலே அண்ணா என் ஆசைகளை நீயும் கண்டல்லோ, யாரும் காணாமல் நீயும் கண்டல்லோ. உடை வேறே சதிராடும் உனதழகினை உயிர் சுடும் வரை அளந்தேனே. காமத்து பாலினமே காதல் வந்தல்லோ, யாரும் சொல்லாமல் காதல் வந்தல்லோ. தினக்கு தினக்கு தின் தின் தன தினக்கு தினக்கு தின் தின் தினக்கு தினக்கு தின் தின் தன தினக்கு தினக்கு தின் தின் தினக்கு தினக்கு தின் தின் தன தினக்கு தினக்கு தின் தின் தினக்கு தினக்கு தின் தின் தினக்கு தினக்கு தின் தின் தினக்கு தினக்கு தின் தின் தன தினக்கு தினக்கு தின் தின் தினக்கு தினக்கு தின் தின் சொல்லாமலே சென்றாயடி, கஞ்சாடையில் கொன்றாயடி. கொண்டாடவே வந்தேனடா, தொத்தோடுதா தந்தேனடா. விழுந்தேன் விழுந்தேன் எதிர்பாராமலே, காமத்து பாலினமே காதல் வந்தல்லோ, யாரும் சொல்லாமல் காதல் வந்தல்லோ. செந்தாமரை வண்டாகவா, கண்ணால நீ ஓடுவா, கையோடுதான் கை சேருவா. துணிந்தேன் துணிந்தேன் துளியாரானதே, மிதந்தேன் மிதந்தேன் சுகம் நூறானதே. பெண்ணாசை தள்ளாடுது தண்ணீரை தீயாகும் நன்னாளிது. பாலினமே காதல் வந்தல்லோ, யாரும் சொல்லாமல் காதல் வந்தல்லோ. முஞ்சாம வேளையிலே நெஞ்சோடு பேசையிலே அண்ணா என் ஆசைகளை நீயும் கண்டல்லோ, யாரும் காணாமல் நீயும் கண்டல்லோ. உடை மீறி சதிராடும் புனதழகினை உயிர் சுடும் வரை அளந்தேனே. जिस दिन से प्यार किया सपनों को जगा दिया, धीरे धीरे से धीरे धीरे से धीरे धीरे से, दीरे दीरे से।